ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. ஸ்ரீமன்னபீஷ்ட வரத த்வாமஸ்மி சரணம் கதஹ ஏதத் தேஹாவசானே மாம் த்வத்பாதம் ப்ராபய ஸ்வயம். ஸ்ரீ ஞாசதசகம் 4வது பத்தியம். முதல் பத்தியத்தில் தத்துவஞானத்தை அடைந்தவன் பிரபத்தி என்கிற உபாயத்தை மேற்கொள்ள வேண்டும், வெறும் ஞானம் அடைந்தால் மட்டும் போராது, பரசமர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அதை காண்பித்தார். 2வது பத்தியம் மூலமா அந்த 5 அங்கங்கள், பிரபத்திக்கு உண்டான 5 அங்கங்களை எவ்வாறு அனுசந்தானம் செய்வது, பிரபத்தியை எப்படி செய்வது, 5 அங்கங்களை அனுசந்தித்து பிரபத்தியை எப்படி செய்யலாம், எப்படி செய்ய வேண்டும் என்பதை காண்பித்தார். 3வது பத்தியம் மூலமாக அந்த பாவனை, அகங்கார மமக்காரங்களை விட்டுவிட்டு பலன் மீதும் ஆசையை விட்டுவிட்டு பிரபத்தியை அனுஷ்டிக்க வேண்டும், அதையும் காண்பித்தார். இப்போ பிரபத்தி பண்ணியாச்சு. பிரபத்தின்றது இப்போ உபாயம், எதற்கு, மோட்சத்தை பெறுவதற்கு. மோட்சம்னா என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த வாசம் இதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட தேச விசேஷத்துக்கு நாம போகணும். இங்கேயே மோட்சம்லாம் நம்ம சம்பிரதாயத்தை சொல்றதில்ல. ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு லோகம் இருக்கு, அது இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு, அதாவது இந்த மேட்டர்னு சொல்றோமா இல்லையா, அது அதற்கு அப்பாற்பட்டது. இந்த மொத்த மேட்டருக்குமே தமஸ்னு ஒரு விவகாரம் இருக்கு. தமஸ் ஆஃப் பரஸ்தாத் அப்படின்னு சொல்லுவோம். தமஸ் ஆஃப் பரஸ்தாத்னா தமஸ்க்கு பியாண்ட் திஸ் தமஸ் அர்த்தம், அதான் ஸ்ரீவைகுண்டம். அது ஒரு சத்வமயமான தேஜோமயமான லோகம், அந்த லோகத்துக்கு நம்ம போகணும். அதற்கு தான் பிரபத்தியை அனுஷ்டிப்பது. இப்போ எப்போ போகணும், உமக்கு எப்போ வந்து அங்கே ஆயுஷன் போட்டோம் அப்படின்னு பெருமாள் கேட்டார்னா, அதற்கு சாஸ்திரமும் கோடிட்டு காண்பிக்கிறது பெரியவா அனுஷ்டானத்திலையும், ஏத்தத் தேகா அவசானே, ஏத்தத் தேகாவசானே, இந்த தேகத்தினுடைய முடிவில், இந்த ஜென்மாவினுடைய முடிவில் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நான் உன்னிடம் பிரபத்தியை செய்தவனாக இருக்கின்றேன், கிருத்த கிருத்தியனாக இருக்கின்றேன். கிருத்த கிருத்தியன்னா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் தாற்பயம். இப்போ எனக்கு மோட்சமானது உன் திருவடியை அடைவது. அதாவது விசிஷ்டாத சித்தாந்தம் பிரகாரம் மோட்சம்னா என்னன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுனா பகவானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுறது. அந்த திருவடி தான் நமக்கு ஆக்சுவலாக பார்த்தா உபாயம் உபேயம் ரெண்டுமே திருவடி தான். உபாயம்னா வழியும் அதுவே, கடைசியில் நமக்கு முடிவும் அதுவே. அதாவது அங்கே போய் அந்த திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறது. இங்கே எதுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னா அது அந்த பக்தியை, சாத்திய பக்தியை வெளிப்படுத்தி நம்முடைய உபாயத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக. அதாவது உபாயத்துக்கு உருதுவாக பண்ணுறோம், அதை கைங்கரியத்தினாலும் உபாயமானது பூர்த்தியாக போகிறதில்ல. இருந்தாலும் அந்த கைங்கரியன்றது அந்த உபாயஸ்தானத்துலன்னு வச்சுக்கலாம், அந்த அந்த ஞான விசேஷத்துக்காக வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த தேகத்தினுடைய அவசானம்னா முடிவு. இந்த தேகத்தினுடைய அவசானத்தில் உன்னுடைய திருவடியை நீயே அடைவித்துக்கொள் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம போக முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஆதிவாகி காலன தேவதைகள்லாம் வந்து ஆசிண்டு போகிறா. நம்மாழ்வார் அந்த திருவாயுமியனுடைய முடிவில் வந்து சூழ் விசும் பணிமுகில்னு சொல்லிச்சு, அதெல்லாம் அழகாக காண்பிக்கிறார். சாஸ்திரமானது என்ன சொல்கிறதோ அந்த ஜேர்னியினுடைய அந்த ப்ரோக்ரஸ், அந்த இதை அழகாக காண்பிக்கிறார் நம்ம தன்னுடைய பாசுரங்களில். ஸோ பகவான் என்ன பண்ணுறான், தன்னுடைய அந்த கிங்கரர்களெல்லாம் அனுப்பிச்சு இந்த உபாயத்தை அனுஷ்டித்த அந்த ஜீவாத்மா எப்பொழுது அவனுக்கு அந்த தேக வியோகம் ஏற்படுறதோ, பிராண வியோகம் ஏற்படுறதோ, அப்போ அவனை ஆயுஷண்டு போகிறாள். அதனால் ப்ராபய ஸ்வயம்னு போட்டிருக்கார். இப்போ அன்வயத்தை பார்க்கலாம். ஸ்ரீமன், ஸ்ரீமன்ன்றது சுவாமின் மாதிரி, ஸ்ரீமத்துன்னு சப்தம் அது, ஸ்ரீமான் அப்படின்றது பிரதம விபக்தி அது, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய. ஸோ இந்த வெங்கடநாதாரியன்ற சப்தத்துக்கு ஸ்ரீமான்றது விசேஷமாக போய்டுறது, ஒரு குவாலிஃபையிங், ஒரு அப்ஜெக்டிவ் ஆகிட்டது. அதனுடைய சம்போதனம் வந்து ஸ்ரீமன். இதுலே 2வது பதியத்திலே பார்த்தோம், நஸ்யாம் யகிஞ்சன ஸ்ரீமன் அப்படின்னா சார் அப்படின்னு சொல்லாமல் இங்கிலீஷில். பொதுவாக சார்ன்றது ஒரு பட்டம், நாம் என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் அதை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இந்த ஸ்ரீமன் பகவத் சப்தங்கள்லாம் கூட என்ன ஆகுதுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுது, ஆனால் வாஸ்தவத்தில் அது பகவானுக்கு மட்டும்தான் நியதமாக பொருந்தும். ஸ்ரீமன் அபீஷ்ட வரத, வரத ததாத்தி இதி தஹ. இந்த தான்ற ஒரு எழுத்தானது சில சமயங்களில் இன்னொரு பதத்துக்கு அர்த்தமுள்ள பதத்துக்கு பின்னாடி கடைசியாக ஒரு சஃபிக்ஸாக வரைச்சு கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். தான் இருந்தால் கொடுப்பா கொடுப்பவள் ஆகும். ஸ்ரீயப்பிரதா அப்படி பேர் வச்சுக்கிறாச்சுக்கோ, அதை கொடுக்கக்கூடிய ஸ்ரீபிரதா ஜெயப்பிரதா அதெல்லாம் கொடுப்பவள்னு தாயாருக்கு போகும். இந்த இடத்துல வரதன்னு சொன்னால் வரத்தை கொடுப்பவன், வரம் ததாத்தி, வரம் ததாத்தி. எப்படிப்பட்ட வரத்தை கொடுப்பவன்னா அபீஷ்ட வரத, இஷ்டமான வரங்களை எல்லாம் அளிப்பவன் அர்த்தம். ஏதோ அவனுக்கு என்ன விருப்பமோ கொடுக்குறன்றது இல்லாம நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுப்பான், நமக்கு எது இஷ்டமோ அதை கொடுப்பான் அப்படின்னு தாத்பரியம். அபீஷ்ட வரத பிராபைய, பிராபையன அடைவிப்பாயாக. அகம் பிராப்னோமின்னு சொன்னா நான் அடைகிறேன், மாம் பிராப்பையன் சொன்னா என்னை அடைவிப்பாயாக. எங்கு எதை அடைவிப்பாயாகும் கேட்டால் துவத்து பாதம், துவத்துன்றது பார்த்தோம், துவத்துன்றது உன்னுடையன்ற அர்த்தத்தை சொல்ல வர இடத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பதம். துவத்பாதம் பாதம், பாதக பாதோ பாதாக புல்லிங்கம். இதே சப்தத்தை அப்பப்போ ஸ்மரிச்சுக்கணும். நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு என்ன ஒரே வழினா ஸ்மரணம்தான். ராமஹ ராமோ ராமஹ, ராமசப்தத்தை பார்த்தோன்னே ராமஹ ராமோ ராமஹ, ராமம் ராமோ ராமான்னு ஒரு ஓட்டம் ஓடிடணும். அது மாதிரி பாதம்னு இருக்கே அப்படின்னு கேட்டால் பாதக பாதோ பாதாக, பாதம் பாதோ பாதானு, தித்தியாய் பக்தி பாதத்தை. இந்த பாதத்தை திருவடிகளின்னு அதை டியூவல் எடுத்துக்கணும். உன் திருவடியை பிராப்பைய அடைவிப்பாயாக. யாரை? மாம். மாம்னா என்னை. அகம் ஆவாம் வயம், மாம் ஆவாம் அஸ்மானு. அப்போது இது வந்து என்னை அடைவிப்பாயாக. ஸ்வயம் நீயே, நான் சரணாகதி பண்ணிட்டேன், அதனால் நீயே உன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு என்னை உன் திருவடியில் அடைவிப்பாயாக. ஆவாம் உம் மாம் ஆவாம் சொல்லி சொல்லி ரைட் ஓகே. மாம் ஸ்வயம் சரி. எப்பொழுது? தேகாவசானே. அவசானம்னு சொன்னால் முடிவு. அவசானேன்றது சப்தமி பக்தி முடிவில். அவசானேன்னு முடிவில், எதனுடைய முடிவில்? தேக அவசானே, தேகசிய அவசானே, இந்த தேகத்தினுடைய முடிவில். இந்தன்னு குறிக்கிறது அந்த ஏத்தத்து. வெறும தேகத்தினுடைய முடிவில்னு சொன்னால் அது எந்த தேகம்னு குறிப்பிடாமல் போயிடும், சொல்லப்படாமல் போயிடும். ஆனால் ஏத்தத்து, ஏன்னா இந்த ஜென்மாவில் நான் வந்து இந்த ஞானத்தை அடைந்து உன்னை சரண் புகுந்திருக்கின்றேன், சரண் அடைந்திருக்கின்றேன். அப்போ இந்த தேகத்தினுடைய முடிவிலேயே என்னை நீயே உன் திருவடியில் அடைவிப்பாயாக. நான் எப்படிப்பட்டவன்? சரணம் கதக அஸ்மி, அகம் அஸ்மி போஹோ சொல்லுறேன். அகம் அஸ்மினா நான் இருக்கின்றேன். எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? சரணம் கதக, சரணம் கதகன்றது ஒரு பிரயோகம். சரணாகதியை செய்தவனாக இருக்கின்றேன், சரணமடைந்தவனாக இருக்கின்றேன். யாரை? துவாம். துவாம்னா உன்னை, உன்னை சரணமடைந்தவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட என்னை இந்த தேகத்தினுடைய முடிவிலேயே காலம் தாவித்தாமல் இந்த தேகத்தினுடைய முடிவிலேயே உன் திருவடியை சேர்த்துக்கொள். இப்போ ஏன் உடனே போகலாமேன்னு கேட்டால், அதற்கு ஆழ்வார் ஸ்ரீசுக்தியும் சரி தேசிக ஸ்ரீசுக்தியும் சரி பார்த்தோம்னா இங்கே திரிந்தேற்கு இழுக்கூட்டன்னு கேட்குறாரு. இங்கே இருக்கிறதுக்கு என்ன தப்பு பண்ணனா, என்ன குறை இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பன்னு கேட்டால், இந்த மனம் வாக்கு கிரியா இல்லையா, அந்த பகவானுடைய உருவமானது நெஞ்சிலே இருக்குமே, நான் ஸ்மரிப்பேனையானால் அவனுடைய திருநாமத்தை என் வாக்கு உச்சரிக்குமேயானால் அவனுக்கு தொண்டு புஷ்பாதிகள்லாம் பண்ணி கொடுக்கறது, என் கைகள் என்னுடைய கரங்கள் ரெண்டுமே வந்து சித்தமாக இருக்குமேயானால் இங்கே திருந்தேற்கு இழுக்குட்டன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சுவாமியும் தொம் சேத் தசி தசின்னு வரதராஜ பஞ்சாஷத்தில் அந்த வரதனுக்காக சொல்கிறார். நீ என் மீது பிரியமாக இருப்பாயானால், நான் உன் அருகில் இருப்பேனேயானால், உன் பாகவதர்களுடைய சம்சேஷம் எனக்கு கிடைக்குமேயானால், உன்னை சேவிக்கும் பாகியம் நித்தியம் கிடைக்குமேயானால், வைகுண்டவாசேபி நமேபி ராசக, வைகுண்டமே வானாம்பா இங்கே இருந்துடுறேன், காஞ்சிபுரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ அது வந்து அவருடைய பாவனை. அதற்காக வைகுண்டம் இங்கேயே இருந்துடலாமனு கேட்டால் அது இல்லை, அவளே அதுக்கு அது அது அதுதான் தொம்சே திசை திசைன்னு ஒரு இஃப் அட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் ஒரு இது போட்டுக்கிறார். இருந்தாலும் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பண்ணக்கூடிய கைங்கரியமானது அனகமான கைங்கரியம், சுத்தமான கைங்கரியம். இங்கே வந்து அதனுடைய ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக ஏதாவது ஒன்று கிடைக்கலாமே தவிர அது இங்கே சித்திக்காது. அதனால் ஆழ்வார்னு சொல்லச்சு இருந்தாலும் வேண்டாம் அங்கேயே வந்துடுறேன் தான் கடைசியில மோட்சத்துக்கு போறார். அதனால இப்போ ஸ்ரீமன் அபீஷ்ட வரத இது சொல்லச்சே ஸ்ரீமன் அபீஷ்ட வரதன் தான் சொல்லணும். அந்த ஆவானது நான் ஆகும் ஒரு வியாக்கரண விசேஷத்தினால பிரிச்சு பிரிச்சு சொல்ல மாட்டா. பொதுவா ஒரு பாதமானா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பாதத்துக்கு அப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு பாதத்துல வந்து சேர்த்தே சொல்லணும். ஸ்ரீமன் அபீஷ்ட வரத துவாமஸ்பி சரணம் கத ஏதத் தேகாவசானே மாம் துவத்பாதம் பிராபய ஸ்வயம். அச்சா இதுதான் இந்த நான்காவது பத்தியத்தினுடைய அர்த்தம். இது வந்து அடியன்றமா கடமைப்பட்டிருக்கேன். இந்த புஸ்தகங்கள்லாம் மகனியர்கள்லாம் எழுதி வச்சிருக்கா முன்னாடியே ஆச்சாரியர்கள்லாம், அதெல்லாம் பார்த்து வெறுமை படித்து அடியனுக்கு தெரிஞ்சதையும் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததையும் வச்சுட்டு விஜாபிக்கிறேன் அவ்வளோதான். அடியனுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் ஆகுது, மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வியாஜம், அதுதான் முக்கியமாக. இல்லாட்டி புஸ்தகத்தை எடுக்க மாட்டேன்றோம். அதனால் ஏதாவது இதில் எது இருந்ததுன்னா பிழைகளோ இல்லை இம்ப்ரூவைசேஷனில் இருந்ததுன்னா நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அடியனும் பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கேன். ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.